ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதரானி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிஹ சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ புலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் பதங்கிரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாந்த்ரிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிராவித்யம் நிகதம் தமஹ வாழி வரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையரூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூஜோன் சுடர்மானவேல் நெஞ்சு கிருள் கடி தீபம் அடங்க நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்டதவராதா உங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாய் ரமனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா அறிவுதரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடு 84 பாட்டும் புரியதொரு தாண்டகம் 4 5 6 5 குலா நெடுந்தாண்டகம் 7 கூத்திருக்கை 1 சிறிய மடற்பாட்டு 38 2 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எடில் குறையல் வருகளியா இறங்கு நீயே. திருநெடுந்தாண்டகத்திலே திருத்தாயார் பாசுரங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே பரகால நாயகியானவள் எம்பெருமானை பிரிந்த சோகத்திலே இருப்பவள் அவளை ஆற்றுவதற்காக தாயாரானவர் சில பொருள்களை எல்லாம் முன்னே வைக்க அந்த பொருளை கொண்டே அவர் பாடுகிறார் என்கிற விஷயத்தை பார்த்தோம். கிளியை வைத்தாள், முதலிலே தோழியை கொண்டு முன்னிறுத்தினாள், பிறகு கிளியை இவளுக்கே உரியதான இவளுடைய கிளியை இவள் வளர்த்த கிளியை வைத்தாள். அப்ப அந்த கிளியை பார்த்து வளர்த்ததனால் கிளியை சொல்லி பாடச் சொன்னால் அவள் பாட்டு குழி பாடின உடனே வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருக என்று கொண்டாடினாள். அப்புறம் கிளி போல இவளும் பாட ஆரம்பித்தாள். அப்படி திருத்தாயாரானவள் வீணையை இவள் முன்னே கொண்டு வந்து வைத்தாள். இந்த கிளி வீணை இதையெல்லாம் இவளுக்கு மெதுவாக ஆஸ்வாசத்துக்கு காரணமாக இருக்கும். இவள் இதையெல்லாம் நினைத்தவுடனே எம்பெருமானை கொஞ்சம் மறைந்து தன்னுடைய பழைய உபகரணங்கள் தானே இவையெல்லாம், அதனாலே அதை வைத்து இவள் கொஞ்சம் மனசு தேறி இருப்பாள் என்பதாக தாயார் நினைத்தாராம். ஆனால் அவைகளை வைத்துக் கொண்டே கண்ணனை பற்றி இவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். முதலிலே அந்த வீணையை கையில் வைக்கும் போது கண்ணனுடைய திருநாமத்தை மெதுவாக இவள் சொன்னாலாகிலும் கருதியிலே துண்டுகுடல் கருநிறத்து என் துணையே என்றும் துணை முலைமேல் துளிசோரச் சோர்கின்றாளே என்பதாக மறுபடியும் எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே இவள் பழைய நிலையிலே இருந்து கொண்டு எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே பாட்டு பாட ஆரம்பித்தாள் என்பதாக நாம் 16 பாசுரத்திலே பார்த்தோம். இதையெல்லாம் பார்த்தவுடனே தாயாரானவர் சரி இவளை ஆஸ்வாசம் பண்ணுவதற்கு என்ன உபாயம் என்பதாக யோசித்தாள். வேற எதுவும் உபாயம் தெரியவில்லை. ஏன்னா கிளி வீணை முதல்லாம் இவருடைய மனசை மாற்றுவதற்காக உபயோகப்படலாமா என்று பார்த்தோம். ஆனா இவருடைய மனசு மாறவில்லை. அவற்றை வைத்துக் கொண்டே கண்ணனை நினைத்துக் கொண்டு இவள் மேலும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். அதனால என்ன பண்ணலாம், நாம் இவளுக்கு சில நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இவளை மெதுவாக மனம் மாற வைக்கலாம் அப்படின்னு தாயார் நினைத்தாராம். இவளுக்கு ஹிதம் சொல்லலாம், நல்வார்த்தை சொல்லலாம் என்பதாக தாயார் நினைத்து பேச ஆரம்பிப்பதற்காக, மகள் முன் நின்று பேச ஆரம்பிப்பதற்காக யோசித்தாளாம். அப்பொழுது தாயார் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது இவளுக்கு தெரியும். அப்படி தாயார் சொல்லுவதே இவளுக்கு இஷ்டமாக இல்லை, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஐயோ, இப்ப தாயாருடைய வார்த்தையெல்லாம் நாம் கேட்டுக்கொள்ள வேணுமே அப்படின்னு நினைத்தாள். என்னால் கண்ணனை மறந்துவிடு, நம் நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை, நம்மளுடைய குடிக்கு இதுவா நல்லது, இப்படியெல்லாம் ஒரு பெண்ணா இருப்போல் நடந்தால் நம் குடும்பத்துக்கு பெருமை சேருமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் தான் தாயார் சொல்ல போகிறார். அதனால தாயாரையும் விட்டு இவள் வெளியே வந்தாள். அப்படியே வெளியே வந்து தாயாரை மறந்து இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வெளியே வந்தாள். அங்கே ஒரு புறா ஒன்று தன்னுடைய பெடையுடன் அந்த புறா ஒன்று இருப்பதை பார்த்து மறுபடியும் எம்பெருமானை நினைத்து எம்பெருமானுடைய திவ்ய தேசங்களை பாட தாயார் அழகாக அந்த இடத்துக்கே வந்து சொல்லுகிறாள், நங்காய் நம் குடிக்கு இதுவோ நன்மை அப்படின்னு சொல்ல அப்போ இவள் மேற்கொண்டு பாடுகிறாள் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த பாசுரத்தில் இப்பொழுது பார்க்க போகிறோம். இது 17வது பாசுரம். பொங்கார் மெல் இளங் கொங்கை பொன்னே பூப்பா, புருகையர் கண்ணீர் அரும்ப போந்து நின்று, செங்கால மடப்புறவம் படைத்து பேசும், சிறு குரலுக்கு உடல் உருகி சிந்தித்தாங்கே, தன் காலும் தன் குடந்தை நகரும் பாடி, தன் கோவலூர் பாடி ஆட கேட்டு, நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன, நரையூரும் பாடுவாள் நவில்கின்றாளே. தாயாருடைய வார்த்தைக்காக பயந்து, தாயாருடைய வார்த்தையை கேட்பதற்கான ஒரு பொறுமை இல்லை, ஏனால் அந்த அளவு விசேஷ துக்கத்திலே இவர் இருக்கிறார். அதனாலே அவளுடைய நிலைமையை முதல்ல எடுத்து சொல்கிறார். பொங்கார் மெல் இளங்கொங்கை பொன்னே பூப்ப, இவருக்காக இவருடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திருமார்பு அது பொன்னே பூப்பன்னா மெதுவாக அதனுடைய நிறம் மாறி இருக்கிறது. துக்கத்திலே இருக்கும்போது அது தன்னுடைய நிறத்தை மாறி தன்னுடைய பிரகாசத்தை எல்லாம் இழந்து தன்னுடைய நிறத்தை எல்லாம் மாற்றிக்கொண்டு அது இருக்கிறது. பொறுகையர் கண் நீர் அரும்ப, கண்ணிலே ஆச்சரியமான மீன் போல இருக்கக்கூடிய கண்ணுகளிலே நீர் தழும்ப, போந்து நின்று தாயாரை விட்டு தனியே போய் நிற்கிறாள். தாயால் இருக்கிற இடத்துல வேண்டாம், வேற இடத்துல போய் நிற்கலாம் என்று அங்கே போய் நிற்கிறாள். அங்கே பார்த்தால் ஒரு புறா இருக்கிறது. செங்கால மடப்புறவம் படைத்து பேசும், சிவந்த காலை உடைய மடப்பம் என்கிற குணமுடைய ஒரு புறாவானது தன் பெடையோட பேசுகிறதாம். பெடைக்கு பேசும் சிறு குரலுக்கு உடலுருகி, அது சின்ன குரலிலே தன்னுடைய பெடையோடு அன்பான வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறதாம். அதை பார்த்து இவள் உடல் உருகி போனாள். சிந்தித்து உடனே இவருடைய சிந்தனை சிறகடித்து பறந்தது. ஆக இப்படியெல்லாம் அல்லவா கண்ணனும் பேசுவான், அவன் இங்கே அருகில் இல்லையே என்றெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தாள். ஆங்கே அதை சிந்தித்த மாத்திரத்திலே அந்த நிலையிலேயே தன்காலும் தன் குடந்தை நகரும் பாடி, திருத்தன்கால் எம்பெருமானை பாடினாள். தன் குடந்தைன்னு குளிர்ந்த திருக்குடந்தையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை பாடினாள். தன் கோவலூர் பாடி ஆட கேட்டு, திருக்கோவலூர் அங்கே இருக்க திருக்கோவலூர் என்கிற ஊர் அந்த ஊரை பாடினாள். இப்படி எல்லாம் பாடி அதோடும் இல்லாமல் ஆட அப்படின்னு திருத்தன்கால் திருக்குடந்தை திருக்கோவலூர் இந்த ஊரை எல்லாம் பாடி எம்பெருமானை நினைத்து அவள் ஆட ஆரம்பித்தாள். அதை வந்து பார்த்தாள் தாயார். அவள் பாடுவதையும் ஆடுவதையும் கேட்டு பார்த்து விட்டு, நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை, நல்ல பெண்ணே, பூர்ணமானவளே, நல்லவளே, நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய பரம்பரைக்கு இது நல்லதா, இப்படியெல்லாம் நீ நடந்து கொள்வது பெருமை சேர்க்கும்படியாக இருக்கிறதா அப்படின்னு கேட்ட, நிறையோரும் பாடுவாள் நவில்கின்றாளே. அவள் தாயாருக்கு பதிலாக இந்த மூணு கூட இன்னொன்று சேர்த்து பாடலாம் என்பதாக திருநறையூரையும் பாட ஆரம்பித்தாள். பாடுவதற்காக நவில்கின்றாளே ஆரம்பித்தாள். அர்த்தம் திருநறையூரை பாடுபவளாக பாட்டை ஆரம்பித்தாள் அப்படின்னு. இது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். ஆக திருத்தாயார் சொல்லக்கூடிய வார்த்தையானது இவளுக்கு சகிக்கும்படியாக இல்லை. எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே இருக்கக்கூடிய அவள், நீ எம்பெருமானை மறந்துவிட வேண்டும் என்றோ அது நமது குடிக்கு இது நல்லதோ என்றும் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்கும் நிலையிலே இவள் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். பொங்கார் மெல்லிளங்கொங்கை பொன்னே பூப்பா பொறுக்கையற்கண்ணீர் அரும்பப்போந்தி நின்று என்பதாக இவருடைய இந்த விசேஷ நிலையிலே இவள் இருக்கக்கூடிய விதத்தை சொல்லுகிறது இந்த முதலிலே இரண்டு வரிகள். எம்பெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய உபகரணங்கள், அதுவும் சரீரத்திலே இருக்கக்கூடிய உபகரணங்கள், அதெல்லாம் எம்பெருமானை பிரிந்து துக்கத்திலே அவை இருக்கின்றன. இவளுக்கு இருக்கிற துக்கம் இருக்கட்டும், அந்த உபகரணங்களுக்கு இருக்கக்கூடிய துக்கம் என்று சொல்லுகிற மாதிரி இருக்கு. ஏனென்றால் இதுல இதனால சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டான்னா, பெருமானுக்காக சித்தமாக இவள் இருக்கும் பொழுது பெருமான் வரவில்லை என்றால் அதனாலே வரக்கூடிய ஒரு துக்கம். நாமே கூட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக எல்லாம் சித்தமா எடுத்து வச்சிருக்கோம்னு போம். நமக்கு அர்த்தம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக, விசேஷமாக திருவாராதனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா சுத்தமா தீர்த்தாமடிட்டு, சுத்தமான வஸ்திரங்கள் இந்த மாசம் ஒரு பூ முதலான நாள்கள்லாம் பார்த்தா சுத்தமா தீர்த்தாமடிட்டு சுத்தமான வஸ்திரங்கள்லாம் எடுத்து, அப்புறம் திருவாராதனத்துக்கான புஷ்பம் முதலானதெல்லாம் சுத்தமா எடுத்து வச்சு இருக்கும் பொழுது அப்ப திருவாராதனத்துக்கு தடை வந்தா எப்படி இருக்கும்? பண்ண முடியாம போனா அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எவ்வளவு ஆசையோட என்ன எடுத்து வச்சேன் தெரியுமா, கடைசியில ஒன்னும் உபயோகப்படாம போயிருக்கே என்று தோணும் இல்லவா? அதுபோல இவளை பொறுத்தவரை இவள் மிகவும் சித்தமாக இருக்கிறாளாம் கண்ணனோடு சேர்ந்து இருப்பதற்காக. இவள் எந்த அளவிலே சித்தமாக இருக்கிறாள் அப்படிங்கறது அவளுடைய திருமேனியிலே தெரிகிறதா. பொங்கார் மெல்லு இளங்கொங்கை அப்படின்னு பருவத்தோட இருக்கிறபடினாலே பொங்கு ஆறு பொங்கி ஆர்ந்து இருக்கக்கூடிய, நன்றாக வளர்ந்து சுற்றிலும் பெருத்து இருக்கக்கூடிய மெல் மென்மையான இளம் இளமையான கொங்கை அப்படின்னு அர்த்தம். ஆக கண்ணனுக்கே ஏற்றதாக இருக்கிறது அப்படிங்கறதா இதை சொல்ற. ஆழ்வார் இப்போ நாயிகா பாவத்திலே இருக்கிறபடியினால அந்த நாயிகா பாவத்திலே ஆழ்வார் தானே பாடுறாரு, திருவங்கி ஆழ்வார் தானே பாடுறாரு. அதனால முன்னாடியே சொன்ன மாதிரி அவனுடைய உள் அர்த்தங்கள் எல்லாம் இங்கே விவக்ஷிதமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். அதாவது ஆழ்வாருடைய மனசு அப்படிங்கறதுதான் இப்போ பெண்ணாக இருக்கிறார். அப்போ ஒரு பெண்ணுக்கு அவள் கணவனுடன் சேர்ந்து இருப்பதற்கான பருவத்துக்கான அடையாளங்கள் எல்லாம் என்ன இருக்கிறதோ அந்த மாதிரி மனசளவிலே எம்பெருமானோடு சம்சலேஷம் சேர்ந்து வரணுங்கிறதுக்காக அதற்கான சில தகுதிகள் எல்லாம் வேணும். என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா, ஞானம், பக்தி, வைராக்கியம் மூணும் வேணுமா? இதுல ஞானம்ங்கிறதை காண்பிக்கிறது கண்கள் அப்படின்னு சொல்றான். அதாவது ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய கண்கள், அதுக்கப்புறம் மார்புகள், அதுக்கப்புறம் திரு இடை அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ஞானம், கண்ணுதான் ஞானம், மார்பு என்று சொல்லக்கூடியது பக்தி, இடை என்று சொல்லக்கூடியது வைராக்கியம் அப்படின்னு பல இடத்துல சொல்லியிருக்கார். மனசுதான் அந்த பெண்ணுடைய உடல், ஏன்னா மனசளவுல பெண்ணாக இருக்கார். அப்போ ஞானம் எடுத்துப்போம், கண்ணு, கண்ணு ஞானம் அப்படின்னு சொல்றது, கண்ணு எப்படி கூர்மையாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஞானமும் மிகவும் கூர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். கண் எப்படி எப்பொழுதும் துள்ளி கொண்டு இருக்கிறதோ அந்த மாதிரி ஞானமும் எப்பொழுதும் துள்ளி கொண்டே இருக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஞானம் எப்பவுமே பிரகாசித்து கொண்டே இருக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரியாக பக்தி அப்படின்னு சொல்லுவது, பொங்கார் மெல் இளம் கொங்கை அப்படின்னு சொல்லும் போது மிகவும் புஷ்டியாக மேல் மேல் வளரக்கூடியதாக நிற்க வேணும். அகரகரனுஷ்டியமான வர்ணாஸ்கிரம தர்மானுகிரி ததுபாசன ரூப தத்சமாராதன. பாஷ்யகர் அழகா ஒண்ணு சொல்லுவார் இந்த பக்தி யோகத்தை பத்தி சொல்லும்போது, நாளுக்கு நாள் பக்தி யோகம் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்வார். அந்த மாதிரியாக இந்த பக்திங்கிறது ஒரே மாதிரி இருக்காது, மேல மேல வளர்ந்து கொண்டே இருக்கும் இல்லையோ, வளர்ந்து நன்னா புஷ்டமாக நன்னா திருடமாக இருக்கக்கூடியதுதானே. அந்த மாதிரி அதுக்குதான் இந்த பொங்கார் மெல் இளம் கொங்கை அப்படிங்கிறதை நாம் உதாரணமாக கொள்ள வேணும். அதுக்கப்புறம் வந்து இடை அப்படிங்கிறது வைராக்கியம், சிறு திரு வைராக்கியம்னா வெளி விஷயத்திலே ஆசை இல்லாமல் இருத்தல். அதாவது வெளி விஷயத்திலே இருக்கக்கூடிய ஆசைங்கிறது குறுகி கொண்டே இருக்க வேணும், சின்னதாக இருக்க வேணும். கடைசியில இடை எப்படி இருக்கணும்ங்குள்ள இருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு சந்தேகம் வரும்படி இருக்குமா அப்படின்வா. அதே மாதிரி வெளி விஷயத்துல ஆசைங்கிறது இவருக்கு இருக்கோ இல்லையோ அப்படின்னு சந்தேகம் வரும்படி இருக்கணுமா? அது வைராக்கியத்துக்கு உதாரணமாக சொல்வார்கள். ஆக ஒரு நாயகனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நாயகிக்கான தகுதிகள் உடலளவிலே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இப்ப மனசளவிலே ஆழ்வாருக்கு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மனசைத்தான் நாயிகா பாவத்துல வச்சிருக்க, அப்ப நாயகனாக கண்ணனை வச்சிருக்க, அப்ப அந்த தகுதிகள் ஞான பக்தி வைராக்கியங்கள் ஆகிய தகுதிகள் எல்லாம் ஆழ்வாருக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றன அப்படிங்கறதை காண்பிக்கிறார். இப்படி எல்லாம் இருந்ததுன்னா அப்ப நாயகனானவன் என்ன பண்ணணும் கேட்டா, உடனே வந்து நாயகி அணைத்து கொண்டு தன்னோடு கூட்டிக் கொள்ள வேணும் அல்லவா. அப்ப நாயகனே வராம இருந்தால் அது எத்தனை பெரிய அநியாயம். அந்த அநியாயத்தை இந்த பாட்டிலே சொல்ற. பொங்கார் மெல் இளம் கொங்கை பொங்கு ஆர் மெல் இளம் கொங்கை இத்தனை இதுல மென் ஒரு பாடம் மெல் ஒரு பாடம் போட்டிருக்க. மென்மையான அப்படின்னு கேட்டா விரகத்தை சகிக்க முடியாத அப்படின்னு அர்த்தம். அதாவது பக்தி மேல மேல அதிகமாகிட்டே இருக்கு, மேலும் மேலும் நன்றாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மென்மையாக இருக்கிறது அப்படின்னா பக்தி திருடமா தானே இருக்கணும். பக்தி எப்படி மென்மையா இருக்கும் அப்படின்னு கேட்டா விரகத்தை சகிக்க முடியாமல் அரற்ற பொண்ணும் இல்லையா. முனியே நான்முகனே பாட்டுல என் பொல்லாக்கணிவாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே என் கல்வா தனியேன் ஆறுவீரே என் தலைமிசையாய் வந்துட்டு இனி நான் போகலட்டேன் ஒன்றும் மாயம் செய்யலன்னேன் ஆழ்வார் வந்து திருநாட்டிலே பெருமாளுக்கும் கேட்கும்படியாக கதறுகிறார்னு ஒருவங்க. அந்த மாதிரி இங்க ஆழ்வார் சொல்றது திருநாட்டில இருக்க எம்பெருமானுக்கு காதல விடறான், அவர் உடனே ஓடி வந்து இவரை கூட்டிக்கணுங்கிற மாதிரி கதறுகிறார் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ரீதியிலே எம்பெருமானுடைய பிரிவை தாங்க முடியாத ரீதியிலே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கொங்கால் மெல் இளம் கொங்கை இளம் அப்படின்னா முற்றி போகாத அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பக்தி முத்தி போச்சு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாள் அல்வியோ. அந்த மாதிரி முற்றி போகாத எப்பொழுதுமே அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவுங்க. பக்திக்கு முற்றி போறதுன்னு ஒண்ணு கிடையாது. பக்தி அன்னன்னைக்கு நவம் நவமாக இருக்குமா, புதுசு புதுசாக இருக்கும். அன்னன்னைக்கு எம்பெருமானை சேவிக்கும் போது அது இன்னும் புதிய புதிய அனுபவமாக இருந்து கொண்டிருக்குமே தவிர அது முற்றி போயிட்டு கடைசியில் அவ்வளவுதான் போறும் நமக்கு என்று சொல்லும்படி இருக்காதான். அதான் அப்போதைக்கு அப்போது என் ஆறாம் முறிவேன் அந்த அனுபவத்தை சொன்னவன். அப்போ என் உயிர்பட்டது ஆறு உயிர் பட்டது அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்றாரு இல்லையோ. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய இந்த அனுபவங்கிறது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற, யாருக்கு கிடைக்கும்னா நித்த சூரியர்களுக்கு கூட கிடைக்காது. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் நாளாகி பழகி பழகி இருப்பார்கள், ஆனால் எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரியாக பொங்கார் மெல் இளங் கொங்கை பொன்னே பூப்ப. அப்போ எம்பெருமானுக்கு தகுந்ததாக ஆழ்வாருடைய மனோபாவம் இருக்கிறது. எம்பெருமான் வந்து கூப்பிடணும், நாயிக்கா பாவத்துல நாயக்கனுடைய திருமையனே இருக்கிறது. அப்ப எம்பெருமான் வரணும், வராத கஷ்டத்தினாலே பொன்னே பூப்ப தன்னுடைய நிறத்தை மாறி பொன்னே பூப்ப ஒரு கற்பக கன்று கோட்புக்கா போலே இருக்கிறதா என்று. அதாவது எம்பெருமானோட கூட சேர்ந்து இருந்தால் அதுக்கு ஒரு தனி நிறம் அப்படின்னு வருமா, அதுக்கு ஒரு தனி பெருமிதம் அப்படின்னு ஒண்ணு வருமா. அது இல்லாமல் இருக்கிறபடினாலே அது விவரணமாக தன்னுடைய நிறத்தை இழந்து தன்னுடைய ஒளியை இழந்து தன்னுடைய அழகை இழந்து தன்னுடைய வனப்பத்தை இழந்து அது இருக்கிறது. இந்த ஆபரணம் பூட்டினா போலே இப்பொழுது பிரிவுக்கு ஆபரணம் பூண்டபடி எம்பெருமானோடு இருக்கும்போது புதுசா ஒரு ஆபரணம் பூட்டினா போல ரொம்ப பிரகாசமா இருக்குமா. இப்ப எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது ஏதோ இதுக்குன்னு ஒரு ஆபரணம் ஒன்று கண்டுபிடிச்சு போட்ட மாதிரியாக அது தன்னுடைய நிறத்தை மாறி வேற ஒரு நிறத்தை கொண்டு வந்து இருக்கிறது. அப்போ சந்தோஷத்துக்கும் ஒரு ஆபரணம் மாதிரி துக்கத்துக்கும் ஒரு ஆபரணம் இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற. பொங்கார் மெல் நிலம் கொங்கை பொன்னே பூப்ப ஒரு கயற்கண் நீர் அரும்ப. அடுத்து திருக்கண்கள் அது ஞானத்துக்கு அடையாளம்னு பார்த்தோம். பொறு கயற்கண் பொறு பொருதிகிற ஒன்று கொண்டு சண்டையிடுகிற கயல் மீனை போன்ற கண் கண்கள். இப்ப கண்ணுக்கு வந்து மீனை உபமானமாக சொல்லுவது ரொம்ப எப்பவுமே சாதாரணமான வழக்கம். நல்ல ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டானா மீன் எப்படி நீளமாக இருக்கிறதோ அது மாதிரி கண்ணும் நீளமாக இருக்க வேணும். அதே சமயம் மீன் எப்படி கொஞ்சம் பெருத்திருக்கிறதோ அது மாதிரி கண்ணும் பெருத்திருக்க வேணும். மீன் எப்படி ஜலத்திலே இருக்கிறதோ அது மாதிரி கண்ணும் கொஞ்சம் ஜலம் கலந்ததாக இருக்கும் போதுதான் அது அழகாக இருக்கும். மீன் எப்படி ஜலத்திலே சஞ்சரித்து கொண்டே இருக்கிறதோ அது மாதிரி கண்ணும் ஒரு இடத்திலே இல்லாமல் இங்கும் அங்குமாக சஞ்சரித்து கொண்டே இருக்கும் போதுதான் அழகாக இருக்கும். இப்படி எல்லாம் பல அர்த்தங்கள் மீன் போல கண்ணி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன சொல்றாருன்னா பொறு கயர் கண் அப்படின்னா பொறுனா சண்டையிடக்கூடிய இரண்டு கயல் மீன்கள் போல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த குளத்துல பார்த்தோம்னா சில சமயம் ரெண்டு மீன் ஒண்ணு கொண்டு சண்டையிடுற மாதிரி இருக்குமா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் எதிர்பக்கமும் ஒன்னு வந்து சண்டையிடுற மாதிரி இருக்குவான். அந்த மாதிரி இங்க இரண்டு கண்களும் ஒன்னு கொண்டு சண்டையிடுகிற மாதிரியான நிலையிலே அழகாக இருக்கின்றன பொதுவாக இவளுக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன சண்டை அப்படின்னு கேட்டா இந்த கயல்கள் இந்த மீன்கள்லாம் ரெண்டும் ஒண்ணு கொண்டு சண்டை போடுறது மாத்திரம் இல்லையா, இன்னொரு அர்த்தம் சொல்ற இதெல்லாம் கண்ணனோடு சண்டை போடும்படியாக இருக்கிறதா. அவனை பொறுகிற கண் அப்படின்னு அவன் வந்தா இந்த கண்ணாலே அவனோட சண்டை போடலாமா, வேற எதுவும் வாயால கூட பேச வேண்டாம், கண்ணாலே அவனோட சண்டை போடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய, ஏன்னா இத்தனை நாளா கைவிட்டபடினாலே அவனோடு சண்டை போடுவதற்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய கண்கள். கண்ணனோடு சேர்ந்து இருந்தால் அப்பொழுதும் அந்த சந்தோஷத்துக்கு சாட்சியா இருக்கக்கூடியவை இந்த கண்கள் தான். கண்ணனோடு பிரிந்து இருந்தால் அப்பொழுதும் அந்த துக்கத்துக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவை இந்த கண்கள் தான். அதுக்கேத்த மாதிரி நீர் அரும்ப அதுல ஜலம் அரும்பி இருக்கிறது திருக்கண்களிலே அப்படின்னு. பொறுகயற்கண் நீர் அரும்ப பொருந்துகிற கயல் மீன் போன்ற கண்ணானது நீர் அரும்ப ஜலம் அப்படியே துளிர் விட்டு அங்கே நிற்கிறது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நாம என்ன பார்த்தோம், துணை முலைமேல் துளி சோரச் சோறுகின்றானே அப்படின்னு வீணையை எடுத்து பார்த்து இவள் பாடும்போது, வென்றசுரர் குலம் களைந்த வேந்து என்றும், விரிபொயில் சூழ் திருநறையோர் நின்றாய் என்றும், துன்று குழல் கருநிறத்து என் துணையே என்றும், துணை முலைமேல் துளிசோர் அச்சோறுகின்றாலே. கண்ணிலே இருக்கக்கூடிய நீரானது பெருகி வந்து இவருடைய மார்பை நினைக்கும்படியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்ப பார்த்தானா பொறுக்கையற்கண் நீர் அரும்ப அப்படின்னு கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணிலே அரும்பி நிற்கிறது, தேங்கி நிற்கிறது அவ்வளவுதான். ஏன் இது அப்படி ஆயிற்று அப்படின்னு கேட்டானா, ஜலம் வற்றி போயிட்டதான் கண்ணில். முன்னாடி ஜல ஜலமா கொட்டினே இருந்தா எவ்வளவுதான் ஜலம் இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிற சோகம்ங்கிறது அக்னி மாதிரி இருக்கு, அக்னியில ஜலம் வத்தி போயிடும் இல்லையா, அதனால சோக அக்னியில ஜலம் வத்தி போய் அது இருக்கா இல்லையாமே தெரியாத நிலையில ஆயிருக்கிறபடினாலே அது அரும்பி கண்ணிலேயே நிற்கிறதாம் அப்படின்னு. பொறுக்கயர் கண்ணீர் அரும்ப பூந்து நின்று கொஞ்சம் அந்த இடத்தை விட்டு தனியாக பிரிந்து வந்து நின்று, தாயாரை விட்டு பிரிந்து வந்து நின்று அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவள் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தா தாயார் என்ன சொல்வாங்கிறது இவளுக்கு தெரியும், தாயார் சொல்லக்கூடிய வார்த்தை காதுக்கு இவளாலே கேட்க முடியாது, அதனாலே கொஞ்சம் தப்பி வந்து நிக்கலாம் அப்படின்னு வெளியில வந்து நிக்கிறாளாம். என்ன சொல்ல போகிறாள்னா ஹிதம் சொல்ல போகிறாள், இவ்வளவுதானே. அந்த ஹிதம் சொல்றதே சில பேருக்கு கொடுக்க முடியாது அப்படி இருக்கு அப்படின்னு பல இடத்துல பார்த்திருக்கோம். ராமாயணத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல ராவணனுக்கு ஹிதம் சொன்னவர்கள் எத்தனையோ பேர், நிறைய பேர், ரொம்ப முக்கியமாக விபீஷணன் ஹிதம் சொன்னார். ஜானகி பிராட்டியை பெருமாள் ராமனிடம் ஒப்படைத்து விட்டு நாம எல்லாம் சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னார். ஆனா விபீஷணாழ்வான் சொன்ன ஹிதத்தை கேட்பதற்கு இவன் தயாரா இல்லை, கேட்டு யோசித்து பார்த்து செய்யறதுக்கு எல்லாம் தயாரா இல்லை. விபீஷணையே கோபிச்சுண்டார், கோபிச்சுண்டான் ராவணன். தான் துதி குலபாம்சனம் அப்படிங்கிறான், சீப்போ நம்ம குலத்துக்கே நீதான் ஒரு அவமானம் அப்படின்னு விட்டான். ஏன்னா நம்ம குலம்னா இவ்வளவு தைரியமா இருக்க வேண்டியது குலம், நீ பயமுறுத்தற அவட ராவன் வந்து வில் எடுத்து வந்துட்டான்னா நம்ம குலம் கெட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்றிய, ஒரு தைரியம் இல்லை, ஒரு ஆண்மை இல்லை, அதனால நீ குலத்தை கெடுக்க வந்தவன், குலத்தின் பெயரை கெடுக்க வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் வந்து விபீஷனை திக்காரம் பண்ணான், சீ சீ அப்படின்னு சொன்னானான். உடனே விபீஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். ஆஜகாம முகூர்த்தேன, அங்கிருந்து சதுர்பிஷக ராட்சசையின் நாலு ராட்சசா விபீஷன் கூட வந்தா எல்லாம் அந்த இடத்த விட்டு அந்த கஷணத்திலேயே மேல கிளம்பி ஆகாசத்தை கிளம்பி நேர பெருமாள் ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார். உத்தரம் தீரம் அவசாத்திய கஷ்ட ஏவ யதிஷ்டதா அப்படின்னு, சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்து ஆகாசத்திலே வந்து நின்றார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் கொள்ளும். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இங்கேயும், தாயார் சொல்லக்கூடிய வார்த்தையை இவளுக்கு பொறுக்க முடியல, அதனால அதெல்லாம் வேண்டாம் சொன்ன அதை விட்டுட்டு நேர் இந்த வெளியில வந்து நிக்கலாம் என்பதாக வெளியிலே வந்து நிற்கிறார். ஆனால் விபீஷணன் சொன்னது மாதிரிதான் தாயார் சொன்னது, ஏன்னா விபீஷணனும் ஹிதந்தா சொன்னார், தாயாரும் ஹிதந்தா சொன்னார். ஆனா நாயகியானவள் ராவணன் மாதிரி அப்படின்னு சொல்லலாமா, ராவணன் மாதிரி இல்லையே அப்படின்னா ராவணன் மாதிரி இல்ல, ஆனால் என்ன கேட்டா பெருமாளோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இவர் இல்ல, அதாவது தாயார் சொன்னதை கேட்கல அப்படின்னா விபீஷன் சொன்னா அது கேட்காத ராவணன் மாதிரி அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்ப என்ன கேட்டானா விபீஷன் மாதிரிதான் கிட்டத்தட்ட சொல்றா இப்போ, ஏன்னா விபீஷன் தான் அந்த இடத்தை விட்டு வெளியில புறப்பட்டு வந்தான், அதனால அந்த வெளியில புறப்பட்டு வந்ததுக்கு மாத்திரம் இந்த உதாரணத்தை எடுத்துப்போம். அதாவது எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கணும், விபீஷனை பத்தி சொல்ல விபீஷன் தன் இடத்துக்கு வந்து சேர்ந்தாருங்கிற, அவர் ஏதோ கர்மவசத்தான் லங்கையில இருந்து ராவனோட இருக்காரே தவிர பெருமாளோட இருக்கிறது தான் அவர் சுபாவத்துக்கு சேர்த்தி, அந்த மாதிரி இவள் பெருமாளோட இருக்கணும் நினைக்கும் போது அதை வேண்டான்னு சொல்றா யாரா இருந்தாலும் அதை பிடிக்காமல் இவள் இருந்தார் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. இப்ப அந்த இடத்த விட்டு வந்துட்டோம்னா அட்லீஸ்ட் அதை கேட்காமையாவது இருக்கலாமே அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற நினைப்பில இவர் இருக்கிறாராம் இந்த நாயகியானவள். இப்பொழுது தாயார் எம்பெருமானை மறந்து விடு அப்படின்லாம் சில வார்த்தைகள்லாம் சொன்னா வச்சுப்போம், நீ இப்படி எல்லாம் நடந்து கொள்வது சரியில்லை அப்படின்லாம் சொன்னா அது இவளுக்கு சகிக்கும்படியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனாலே போந்து நின்று அங்கே நிற்கும்போது அங்கே ஒரு புறா ஒண்ணு, மாடப்புறா ஒண்ணு, செங்கால மடப்புறவும் படைக்கு பேசும் சிறு குரலுக்கு உடலுருகி. அங்க பார்த்தா ரெண்டு, ஒரு ஜோடி பறவை ஒண்ணு, மடப்புறவம் மடப்பம் உள்ள ஒரு புறா ஒண்ணு, செங்கால மடப்புறவம், அது ரெண்டும் சேர்ந்து இனிமையாக பேசிட்டு இருக்கான். இந்த ஆண் புறாவானது பெண் புறா கிட்ட சிறு குரல் சின்ன வார்த்தையிலே அழகாக காதல் வார்த்தைகளை அது சொல்லி கொண்டிருக்கான். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு மூலியம், இரண்டு பட்சிகள் சேர்ந்து இருக்கும் பொழுது கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அப்படின்னு சொல்ற, கிரௌஞ்ச பட்சிகள் ரெண்டு பட்சிகள் சேர்ந்து இருந்ததுன்னு வரும். அந்த மாதிரி பறவைகளுக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலையிலே இவள் பார்க்கிறாள். செங்கால மடப்புறவும் சிவப்பான கால், கால் எல்லாம் செக்கச்சவேல்னு ரொம்ப அழகா இருக்கான் புறாவுக்கு. அந்த புறா அவனுடைய அந்த காலை இப்போ காலை பத்தி இப்ப வர்ணிக்கிறாள், இவள் வர்ணிக்கிறாள் மாத்திரம் இல்ல அந்த புறாவுக்கும் அது பிடிச்சிருக்கான். ஏன்னா சம்ஸ்லேஷ தசையிலே அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறார். அந்த புறா எப்படி இருக்குன்னு கேட்டானா, ஆண் புறாவும் பெண் புறாவும் ஒன்று கொண்டு கலந்து பழகி இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த சம்ஸ்லேஷ தசையில என்ன கேட்டா தலைகால் தெரியாது, அதாவது தலை எது கால் எதுவும் தெரியாது, தலையே காலாகும், தலையே காலாகும், காலே தலையாகும். சம்ஸ்லேஷ தசையில அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது பெரிய அளவுல தெரியாது இல்லையா. அதனால ஒரு புறா அப்படின்னா அதனுடைய சிறகையும் அதனுடைய முகத்தையும் இதையெல்லாம் வர்ணிக்கலாமா இருக்கச்ச, செங்கால அப்படின்னு அந்த கால சிவப்பான கால் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஆரம்பிக்கிறார். ஏன்னு கேட்டானா அந்த காலிலே ஈடுபட்டுதான் அதுவும் இருக்கான். செங்கால மடப்புறவும் தன்னுடைய மடப்பத்தால் அறிவின்மையாலே, அறிவு இல்லாதபடினாலே அது பேசுகிறதாம் இதுவாக. ஏன் அறிவு இல்லாத பேசுகிறது அப்படின்னா மறுபடியும் அதே விஷயம்தான், சம்ஸ்லேஷ திசையில எல்லாருமே அறிவிழந்து நிற்பது அழகு அப்படின்னு ஆகும். சம்சேஷ திசையில ரொம்ப மகா ஞானியாக நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் பேசுவதில்லை, தன்னுடைய நிலையெல்லாம் மறந்து தன்னுடைய அறிவையெல்லாம் இழந்து இருக்கக்கூடிய நிலைதானே, அந்த நிலையிலே இந்த புறா இருக்கிறது. செங்கால மடப்புறவம் பெடைக்கு பேசும் சிறு குரலுக்கு, அது பெடை அப்படின்னா பெண் புறா, அந்த பெண் புறாவோட கூட்ட வச்சு அந்த பெண் புறாவோடு பேசுகிறது. பேசும் சிறு குரலுக்கு, பேசுவதும் சின்ன குரல்ல பேசுறதா, பெரிய குரல்ல எல்லாரையும் கூப்பி எழுப்புகிற மாதிரி பறவைகள் தான் சில சமயம் கத்து முடியும், அப்படி எல்லாம் இல்லை. இதெல்லாம் மறுபடியும் சம்ஸ்லேஷ திசையிலே பேசக்கூடிய பேச்சானபடியினாலே மெதுவாக பேசுகிறதாம். சம்ஸ்லேஷ திசையிலே பலம் எல்லாம் குறைந்து சம்ஸ்லேஷ திசையிலே பொதுவாக பேசக்கூடிய பேசும்போது என்ன பலத்தோடு பேசுகிறோமோ அந்த பலம் கூட இருக்காது, பலம் குறைந்த நிலையிலே இருக்கிறபடியினாலே அது சிறு குரலாக இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சம்சேஷ தசையிலே பேசக்கூடிய பேச்செல்லாம் ரகசியமாக இருக்கும் அப்படிங்கிறபடினாலே, வெளியில யாருக்கும் கேட்கும்படி இருக்காது அப்படிங்கிறபடினாலே அது சிறு குரல் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இல்லாட்டா சம்சேஷ தசையிலே பேசக்கூடிய பேச்சு எல்லாம் வெளியிலே கேட்பதற்கு சபியமாக இருக்க, சபியம்னா நல்லபடியாக இருக்காது, மற்றவரெல்லாம் காது கொடுத்து கேட்கும்படி இருக்காது, அது அந்த நிலையிலே அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும்படியான ஏகாந்தமான வார்த்தைகள், சில சமயம் நீச்ச பாஷணங்களாக கூட இருக்கக்கூடும் அப்படிங்கிறபடினாலே சிறு குரல் அப்படின்னா நீச்ச பாஷணம் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். அது அந்த திசையிலே பொருந்தும்படியான நீச்ச பாஷணம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலே இப்படி சிறு குரல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு. அந்த பறவை அந்த பெண் பறவையோடு பேசும்போது மெதுவாக பேசும்போது எல்லா பாவத்தோடையும் பேசுகிறதாம் அது. அப்போ செங்கால மடப்புறவம் படைத்து பேசும் சிறு குரலுக்கு, அதை பார்க்கிறாள் இந்த பரகால நாயகியான. அப்போ அந்த சிறு குரலுக்கு உடல் உருகி, அதை பார்த்தோம் இவருடைய உடல் உருக ஆரம்பித்து விட்டதாம். ஏன்னா இவ்வளவு சந்தோஷமா இந்த பட்சிகள்லாம் இருந்துருக்கு, நாயகனும் நாயகியுமாக பட்சிகள் தானே அதுக்கு நல்ல உதாரணம். அந்த பட்சி இருக்கும்போது என்ன பாக்கியம் பண்ணித்தோ இப்படி இருக்கே அப்படின்னு அதை நினைத்து இவளுக்கு உடல் எல்லாம் உருக ஆரம்பித்து விட்டது. பக்ஷியை பொதுவா பக்ஷியை பார்க்கும் போது நெஞ்சு உருகிற்று. அழகா ஒரு விஷயம் சொல்ற, பக்ஷியை பார்த்த உடனே மனசு உருக ஆரம்பிச்சது. பக்ஷி பேசக்கூடிய அந்த சிறு குரலை கேட்ட உடனே உடலே உருக ஆரம்பித்து விட்டது அப்படின்னு. ஏன்னா அதனுடைய நிலைமை இவளுக்கு இவளுக்கு பொறுக்க முடியாமல் இருக்கிறது. ஒரு விதத்துல பார்த்தா சந்தோஷமா இருக்கு, ஒரு விதத்துல பார்த்தா பொறுக்க முடியாமல் இருக்கு. ஏன்னு கேட்டா அதுக்கு சந்தோஷமா இருக்கும் போது இவளுக்கு அந்த சந்தோஷ நிலை அப்படிங்கிறது கிடைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற. மயூரஸ்ய வனேனூனம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். பெருமாள் ஸ்ரீராமன் கிருஷ்ணந்தையில இருக்கும்போது, கிருஷ்ணந்தை பக்கத்துல ரிஷிமுகத்துல இருக்கும்போது ஆண்மையிலும் பெண்மையிலும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தார் அப்படின்னு. அப்போ மயூரங்கள்லாம் சந்தோஷமா இருக்கு, மயிலெல்லாம் எத்தனை சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு அதை நினைச்சு அவர் ரொம்ப துக்கப்பட்டார் அப்படின்னு வரும். செங்கால மடப்புறவும் படைக்கு பேசும் சிறு குரலுக்கு உடல் உருகி சிந்தித்து அங்கே. அதை பார்த்து இவள் சிந்திக்க ஆரம்பித்தாராம். சிந்திக்கும் போது அந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் இருப்பதை பார்த்து, பெண் புறாவாக தான் ஆண் புறாவாக கண்ணன் இருக்கிறான் அப்படின்னு அதை நினைத்து, அப்ப கண்ணன் இங்கிருந்து இருந்தால் இந்த மாதிரி தானே நம்மோடு பேசிக் கொண்டிருப்பான் அப்படின்னு அதையெல்லாம் நினைத்து பார்த்தாள். நினைத்து பார்த்தோடனே மற்ற நிலையெல்லாம் மறந்து விட்டது. அப்ப அந்த நிலையிலேயே கண்ணன் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை எல்லாம் பாட ஆரம்பிக்கிறார். சிந்தித்து ஆங்கே தன் காலும் தன் குடந்தை நகரும் பாடி தன் கோவலூர் பாடி ஆட கேட்டு திருத்தன்கால். தன்கால் அப்படின்னா திருத்தன்கால் திவ்ய தேசத்தை பாடுகிறான். தன் குடந்தை நகரும் பாடின்னு திருக்குடந்தை நகரை பாடுகிறான். தன் கோவலூர் பாடி அப்படின்னா திருக்கோவலூர் நகரையும் பாடி ஆடுகிறார். இந்த மூணுமே திரு தன்னு போட்டிருக்காரு. தன்னா குளிர்ச்சியான அப்படின்னு அர்த்தம். தன்கால் அப்படின்னா குளிர்ச்சியான கால்னா காற்றுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ தன்காலும்னா குளிர்ச்சியான காற்றுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இந்த இடத்துல திருத்தன்கால் திவ்ய தேசம் இருக்கிறபடினாலே திவ்ய தேசத்தை மூணு திவ்ய தேசத்தை வரிசையா சொல்றான்னு சொல்றது பொருத்தமா இருக்கும் இல்லையோ, அதனால திருத்தன்கால் திவ்ய தேசத்தை சொல்றான்னு வச்சுக்கணும். அந்த திவ்ய தேசத்துல எம்பெருமானை சேவிச்சால் குளிர்ச்சியான காற்றை நாம் வந்து அனுபவித்தால் எப்படியோ அப்படி இருக்குமா. ஏன்னா சம்சாரத்துல எத்தனையோ கஷ்டத்துல இருக்கவாளுக்கு, நல்ல வெயில இருக்கவாளுக்கு சாயங்கால வேளையில தென்றல் காற்று வீசினா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி சம்சாரத்துல கஷ்டத்துல இருக்கவாளுக்கு இந்த பெருமானுடைய சேவை அப்படிங்கிறது நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குமா. அதனால அந்த ஊருக்கே தன்கால் திருத்தன்கால் அப்படின்னு சிரமத்தை போக்கக்கூடிய திவ்ய தேசம், சுகத்தை தரக்கூடிய திவ்ய தேசம் அப்படின்னு அர்த்தம். திருத்தன்காலப்பன் அப்படிங்கிற எம்பெருமான் சமத்தை போர்க்கக்கூடிய சுகத்தை தரக்கூடிய தென்றல் காற்று மாதிரி இருக்கக்கூடிய திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அதை நினைக்கிறாள். தென்றல் போலே இருக்கக்கூடிய எம்பெருமானாயிற்று, அந்த திவ்ய தேசத்துல இருக்கக்கூடியவன் குளிர்ச்சியான எம்பெருமானாயிற்று அப்படின்னு. தன்காலும் இவள் தன்னுடைய சிரமத்தை இப்ப போக்கடிக்கணும். இவளுக்கு ஒரு தென்றல் காற்று தான், மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விரக தியாபம் அப்படிங்கிறது தீர்ந்து ஒரு குளிர்ச்சியான காற்று ஒண்ணு வீசினா எப்படி இருக்கும். அந்த காற்றாக எம்பெருமான் அங்கே இருக்கிறபடினாலே அவனுடைய அனுபவம் கிடைக்க வேணும் என்பதற்காக திருத்தன்கால் நகரத்தை பாடுகிறார். தன்காலும் தன் குடந்தை நகரும் பாடி, அதுக்கு மேல திருக்குடந்தை அப்படிங்கிறது தன் குடந்தை. இங்கேயாவது காற்றினுடைய ஒரு குளிர்ச்சி, அங்க காற்று மாத்திரம் இல்லாமல் பக்கத்துல காவேரி நன்றாக ஓடுகிறபடினாலே அந்த காட்டிலேயே காவேரியினுடைய குளிர்ச்சி அதுவும் சேர்ந்து தன் குடந்தை நகராக அது இருக்கிறது. அதனால அந்த எம்பெருமான் அதனால அங்க பக்தர்களுக்கு அவன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கானா, எந்த அளவு குளிர்ச்சியாக இருக்கான் அப்படின்னா அவர்களோட கலந்து பழகக்கூடிய அளவு அந்த ஆறாவது பெருமான் அங்கே குளிர்ச்சியாக இருக்கானா. ஒரு சமயம் திருமேசி ஆழ்வார் திருக்குடந்தைக்கு எழுந்தருளி இருந்தபோது அங்கே இருக்கக்கூடிய பெருமான் ஆறாவது பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டான்னா, அவருக்கு அமுது செய்வதற்கான பிரசாதம் இருக்கோ இல்லையோ, அந்த பிரசாதத்தை முதல்ல திருமேசை ஆழ்வாருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அமுது செய்யணும் அப்படின்னு அவர் நியமிச்சாராம். இது என்ன, பெருமாள் தானே சுவாமி, ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு தாசர் தானே அப்படின்னா, ஆனா பெருமாள் அந்த பெருமானுக்கு இந்த அளவு கலந்து பழகுவது அப்படிங்கிறது பரம போக்கியமாக இருக்கான். சுவாமி தாசன் அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும், அந்த தாசனோடு கலந்து பழகும் போது ரொம்ப வாத்சல்யம் அதிசயம் அன்புங்க ரொம்ப அளவுக்கு மீறி அளவுக்கு மீறின அன்பு அப்படின்னு இருக்கும்போது அப்போ நைவ சாஸ்திரம் நட்சத்திரமாக அப்படின்னு சொல்றார். அளவுக்கு மீறி அன்பு வரும்போது சாஸ்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் மறந்து போயிடும் அப்படிங்கிற ரீதியில இருக்கிற மாதிரி பெருமாளுக்கே அப்படி ஆயிடுதான். ஆழ்வார் அமுது செய்த பிரசாதம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு பெருமாளையே நியமனம் பண்ண திருமேசை ஆழ்வாரமும் செய்த பிரசாதத்தை அந்த ஆறாவ முதலுக்கு கொடுத்தாலாம். ஆறாவ முதாழ்வார் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு அதனாலேயே ஆழ்வார்னு சேர்த்து ஆறாவ முதாழ்வார் அப்படின்னும், இந்த திருமேசை ஆழ்வாருக்கு திருமேசை பிரான் அப்படின்னு ஒரு திருநாமம் வந்தது. பெருமாளை பிரானும் இவரை ஆழ்வாரும் சொல்ல வேண்டியிருக்க, அந்த பெருமாளை ஆழ்வாரும் இவளை பிரானும் அப்படின்னு சொல்லும்படியாக அந்த அளவு ஆசிரியர்களோடு கலந்து பழகக்கூடிய எம்பெருமான் அந்த திருக்குழந்தை எம்பெருமான், அந்த அளவு குளிர்ச்சியான எம்பெருமான் இருக்கு. அதனால அதை நினைத்து பார்க்கிறாளாம் இவள். அப்படிப்பட்ட பெருமான் இருக்கிறபடினாலே அவரை நாம பாடலாம். நம்மோடு நன்றாக கலந்து தன்னுடைய அன்பினாலே இந்த முறை சாஸ்திரம் இதையெல்லாம் இரண்டாவதா சொல்லிட்டு அன்பையே பிரதானமாக கொண்டு பழகக்கூடிய பெருமாளை நாம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தன் குடந்தை நகரும் பாடி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தன் கோவலூர் பாடி, அதுக்கப்புறம் இதை காற்றும் கோவலூர் அப்படிங்கிறது இன்னும் தன் கோவலூர் பெண்ணை ஆற்றுல பெண்ணை அப்படி முன்னாடி வந்தது இல்ல கோவலூர் நேர்த்தேன், அந்த திருப்பெண்ணை ஆற்றுல இருக்கு அங்க அந்த திவ்ய தேசம், அங்கே இன்னும் குளிர்ச்சியாக பெருமாள் இருக்கானாம். என்ன பண்ணானாம் அப்படின்னா ஆறாவது ஆழ்வானாவது ஆழ்வார் தன்னிடத்துல வந்தப்புறம் தன்னுடைய வாத்சல்ய அதிசயத்தை காண்பித்தார். ஆனால் இவர் அந்த மூணு ஆழ்வார்கள் முதலாழ்வார்கள் மூணு பேர் இருக்கும்போது அவா இருக்கிற இடம் தேடி போய் அவளுக்கு நடுவுல தான் நெருக்குண்டு நின்று அவர்கள் நெருக்க இவன் நெருக்கு இவன் நெருக்க அவர்கள் நெருக்கத்திலே இவன் அதுவே சந்தோஷமாக பக்த உபமர்த ரசிக பக்த உபமர்த்த பிரிய அப்படின்லாம் சுவாமி தேசியன் கொண்டாடுறார். பக்தர்களோடு சேர்ந்து நெருக்கி நெருக்கி அதை ரசித்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமான். அதாவது ஆழ்வார் பெருமானை தேடி வந்தது திருக்குழந்தையில வந்தா பெருமாள் அத்தனை அன்பை காண்பித்தார் அப்படின்னு, ஆனால் இவர் பெருமாளே ஆழ்வார்கள் இருக்கிறடம் தேடி போய் அவ மேல வந்து விழறானான். மேல வந்து விழுவார்கள் அப்படின்னு சொல்றாள், மேல வந்து விடும்படி அத்தனை வாத்சல்யம் அத்தனை ஸ்நேகம் பெருமாளுக்கு அங்க பக்தர்கள் கிட்ட தானே மேல வந்து விடும்படியான அத்தனை ஸ்நேகத்தை காண்பித்த பெருமானான அப்படினாலே அவன் தன் கோவலூர் அப்படின்னு குளிர்ச்சியான திருக்கோவலூர் அப்படின்னா. தன் காலம் தன் குழந்தை நகரும் பாடி தன் கோவலூர் திருக்கோவலூர் தன் கோவலூர் பாடி ஆட கேட்டு அப்புறம் அதை பாடி அப்புறம் அதை நினைத்து ஆடுகிறாளாம். வெறும் பாட்டோட முடியாமல் பாட்டுங்கிறது வாயினாலே இருக்கு, ஆனால் இவள் சரீரத்தாலும் மறந்து இருக்கக்கூடிய நிலையில இருக்காள், உடல் உருகி அப்படிங்கிற நிலையில இருக்கிறாள் இல்லையா. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவ பிடைக்கு பேசும் சிறு குரலுக்கு உடல் உருகி சிந்தித்தா அங்கே அப்படின்னு இருக்கிறபடினால தன் கோவல் ஒரு பாடி ஆடக்கு எட்டு இவள் ஆடுகிறபடியும் பாடுகிறபடியும் தாயாரானவள் கேள்விப்பட்டால் நேர வந்து பார்த்தாள் அப்படின்னு. தன் கோவலூர் பாடி ஆட கேட்டு நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன, அவளை பார்த்து சொன்னாள் தாயார், நங்காய் நம் குடிக்கு இது நல்லதோ அப்படின்னு. நங்காய்னா பூர்ணமானவளே, அம்மா நீ தன் கோவலூர் பாடுகிறாய், தன் குடந்தை நகர் பாடுகிறாய், தன் கோவலூர் பாடுகிறாய் இல்லையோ, அந்த எம்பெருமான் மாதிரி உன்கிட்ட நடந்துக்க வேண்டாமா, திருமேசை ஆழ்வார்கிட்ட எப்படி கலந்து பரிமாறினானோ அந்த மாதிரி உனக்காக அவன் தவம் பண்ண வேண்டாமோ, திருக்கோவலூர் பெருமான் எப்படி முதலாழ்வார்கள் மேலே வந்து விழுந்தானோ அந்த மாதிரி கண்ணன் தானே உண்மையில் வந்து விழ வேண்டாமா, உனக்கு என்ன குறை இருக்கிறது, ஆனால் வந்து விழவில்லையே எம்பெருமான், நீ பூர்ணமானவளாயிற்று உனக்கு எந்த குறையும் இல்லையே, உனக்கு ஏதாவது குறை இருந்தால் கண்ணன் வரலைன்னு சொல்லலாம், அப்படி இல்லாமல் பூர்ணமாக இருக்கக்கூடியவளாயிற்று, அவன்தானே உண்மையிலே வந்து விழ வேணும், அப்படி இருக்க நீ அவனை நினைத்து கட்டப்பட்டு கொண்டு இருக்கலாமா அப்படின்னு ஒரு அர்த்தத்துல சொல்லுகிறாள் நங்காய் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, நங்காய் பூர்ணமானவளே அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமானுடைய சுவாவத்தையும் உன்னுடைய சேஷத்துவத்தையும் உணர்ந்து பூர்ணமாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு அர்த்தம். பூர்த்தி அப்படின்னா சேஷத்துவ அனுபவம் வந்தாதானே பூர்த்தி ஆகும். அதாவது என்ன ஆச்சு கேட்டா, எம்பெருமான் தானே வந்து உன்னை கூட்டி கொள்ள வேணும், நீ இப்படி எல்லாம் கதற வேண்டாம், அவனே வந்து உன்னை கூட்டிக் கொள்வான். அது தத்த அசோகவனத்திலே சீதா பிராட்டி எப்படி ஆனால் திருவடி கூட்ட போது கூட அவரோட போகலையே, ஏன்னா தத்தஸ்ய சதிசம் பவேத் அப்படின்னு, மாம் நையர் ஜெதி காகுச்சுதா தத்தஸ்ய சதிசம் பவேத், பெருமானே வந்து என்னை கூட்டிக் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி பெருமானே வந்து உன்னை கூட்டிக் கொள்ள வேணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலையிலே இருக்கக்கூடியவள் நீ வந்து அவனை பிரிந்து நான் இதை செய்யலாமா அப்படிலாம் நினைப்பது சரியில்லையே அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன, நம்ம குடும்பத்துக்கு இது நல்லதான். நம் குடினா நம்ம வம்சம்னு அர்த்தம். இங்க வம்சம்னா என்னன்னு சொல்றாங்க, சரணாகத வம்சம் அப்படின்னு எடுத்துக்கணும். பிரபன்ன குடி அப்படின்னு சொல்றாரு, அதாவது சரணாகதி பண்ணவர்கள் இருக்காது, அவர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் செய்ய மாட்டார்களே. ஐயோ எம்பெருமான் வந்து கூட்டிக் கொண்டுள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா சொல்ல மாட்டார்களே. எல்லாரும் தத்தஸ் சதிசம்பவே, அவன் வந்து கூட்டிக் கொண்டால் அவன் பெருமைக்கு ஏற்றது, அவன் வந்து கூட்டுக்கலையினால் அவன் பெருமைக்கு இழுக்கு அப்படின்னு தானே நினைப்பார்கள். அந்த மாதிரி ரீதியிலே நீ இருக்க வேண்டாமா அப்படின்னு. நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன, இது நல்லதா அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு அர்த்தத்திலே சொல்ற, அதான் அவனே உண்மையிலே வந்து விழுந்து உனக்காக ஆசைப்பட்டு உன்னை பிரிந்து அவன் விழுந்தனும், ஆனால் நீ மாறி இருக்கிறாயேன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சரணாகதி பண்ண நிலையிலே இருக்கக்கூடிய நீ எம்பெருமானே வந்து கூட்டுக்கிற வரைக்கும் காத்து கொண்டிருக்க கடவுளாயிற்று அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுவோ நன்மை என்ன, அவ இது நம் குடும்பத்துக்கு இது நல்லதா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கும்படி ஆகுமா அப்படின்லாம் கேட்க, நிறையூரும் பாடுவாள் நவிழ்கின்றாளே அப்படின்னு. உடனே நிறையூரும் பாடுவாள் அப்படின்னு உடனே என்ன கேட்டானா, சரி அப்படியானால் இவள் பாட்டையெல்லாம் நிறுத்திவிட்டு அம்மாவை பார்த்து நீ சொல்றதுதான் சரி அப்படின்னு சொன்ன முடியும், ஆனால் இதுக்கு மேல நாலாவதா திருநறையூர் அப்படின்ற ஆச்சரியமான திவ்யதேசத்தை பாடுகள். இந்த தன்காலும் தன் குடந்தை நகரும் தன் கோவலூரை காட்டிலும் மிகவும் விசேஷமாக திருநறையூரிலே பெண்ணரசாக இருக்கக்கூடிய இடம், தாயாருக்காக பெருமான் வந்த இடம், தாயார் இருக்கிற இடத்திலே எங்கே இருக்கிறாரோ எங்கே இருக்கிறானோன்னு பிராட்டியை தேடி தேடி தெரிந்து கண்டுபிடித்து பிராட்டி இருக்கிற இடத்திலே வந்து சேர்ந்து அவளோட கூட பெருமாள் இருக்கக்கூடிய இடம், தாயார் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இடம், அதனால அதை பாடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் மேலாக திருநறையூரை பாடலாம். அகலகில்லேன் இறையும் என்று இருக்கும் அவள், அவளாகையாலே ஆற்றாவை அறியும். அங்கே அகலகில்லேன் இறையும்னு தாயார் இருக்க, அந்த தாயாரை விட்டு பிரிந்து இருக்க முடியாதுன்னு பெருமான் இருக்கான். ஆக அந்த திவ்ய தேசத்தை பாடலாம். இப்ப தாயாருடைய நிலையிலே இவள் பிரிய முடியாம பெம்பெருமானை பிரிந்து தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறபடினாலே பெருமான் கட்டாயம் வருவான் என்கிற எண்ணத்திலே அந்த திவ்ய தேசத்தை விசேஷமாக பாடலாம் அப்படின்னு. நிறையோரும் பாடுவாள் நவிழ்கின்றாளே, பாடுவதற்கு ஆரம்பித்தாள் அப்படின்னு அர்த்தம், பாடுவதற்கு வாய் சொல்ல ஆரம்பித்தாள், அல்ல பாடுபவளாக இவள் பாட்டை தொடங்கினாள் அப்படின்னு அர்த்தம். பொங்கார் மெல்லிளம் கொங்கை பொன்னே பூப்ப பொரு கயற்கண்ணீர் அரும்ப போந்து நின்று செங்கால மடப்புறவம் பிடைக்கு பேசும் சிறு குரலுக்கு உடல் உருகி சிந்தித்தாங்கே தன் காலும் தன் குடந்த நகரும் பாடி தன் கோவல் ஓர் பாடி ஆட கேட்டு நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன அரையூரும் பாடுவாள் என்றாலே. இவளை மீட்பதற்காக எம்பெருமானை மறக்க வைத்து இவளை தன்னிடத்திலே கூட்டிக் கொள்வதற்காக தாயார் சொன்ன வார்த்தை, ஆனால் இவள் மீளுவது என்பதே இல்லாமல் மேலும் இவள் பாட ஆரம்பித்தால் நிறையூரும் பாடுவாள், இதுக்கு மேல இன்னும் பெரிய ஊர் நிறையூர், அதுவும் பாடுவளாக இவள் இருக்கிறார் அப்படின்னு இங்க நாயகியினுடைய பாவத்தை இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். அடுத்த பாசுரம் அற்புதமான பாசுரம், கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் அப்படின்னு மறுபடியும் இந்த நாயகனுடைய நிலைமையை எடுத்து சொல்ல போகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.